ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. ജ്ഞാനാനന്ദമയം ദേവം നിർമ്മലസ്ഫടികാകൃതിം ആധാരം സർവവിദ്യാനാം ഹയഗ്രീവം ഉപാസ്മഹേ. വിശ്വഗുണാദർശ ചമ്പൂഹു നിന്ന കാവ്യത്തിലിരുന്ന് രണ്ടാവത് മംഗള ശ്ലോകം. இந்த மங்கள ஸ்லோகத்தில் கவி வந்து தன்னுடைய ஒரு பரிச்சயம் கொடுக்கிறார். தன்னுடைய திருத்தகப்பனார் யாருன்றதை இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு காண்பிக்கிறார். ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். காஞ்சி மண்டல மண்டனஸ்ய மகின கர்நாட பூபித் குரோஹோ தாத்தாரியஸ்ய திகந்த காந்த யசசோயம் பாகினேயம் விதுஹு அஸ்தோகாத்வர கர்த்துரப்பய குரோரஸ்யேஷ வித்வன் மனேஹே புத்திர ஸ்ரீ ரகுநாத தீட்சித கவி பூர்ணோ குணை ரேதத்தே. காஞ்சி மண்டல மண்டனசிய மகினஹ கர்நாட பூபிருத் குரோஹோ பூபிருத் குரோஹோ தாத்தாரியஸ்ய திகந்த காந்த யசசஹ யம் பாகினேயம் விதுஹு அஸ்தோகாத்வர கர்த்துஹு அப்பய குரோஹோ அஸ்ய ஏஷ வித்வன் மனேஹே புத்திரஹ ஸ்ரீ ரகுநாத தீட்சித கவிஹி பூர்ணோ குணைஹி பூர்ணஹ குணைஹி ஏதத்தே. தன்னுடைய தாத்தாவினுடைய பேர், தன்னுடைய தகப்பனுடைய பேரை இந்த பத்தியத்தில் குறிப்பிடுறார். அண்மையம் பார்த்தோம்னா அர்த்தத்தை குறிக்கா சொன்னோம்னா காஞ்சி மண்டலத்தினுடைய அலங்காரமாக திகழக்கூடிய ஒரு மக்கின்னு சொன்னால் யாகம் செய்பவர். அவர் யாருன்னா கர்நாடக பூபிருத் கர்நாடக ராஜ்யத்துடைய ராஜாவினுடைய ஒரு மந்திரி மாதிரி இருந்தார். யாருன்னு கேட்டால் தாத்தாச்சாரி. அவர் நமக்கு காஞ்சிபுரத்தில் பிரசித்தமாக இருந்தவர். அவருடைய புகழ் ரொம்ப எல்லா திக்கிலையும் பறந்து கொண்டிருந்தது. அவருடைய பாகினேய, அவருடைய பாகினேன்னா சகோதரனுடைய புத்திரன். அது யாருன்னு கேட்டால் அவர் ஒரு அஸ்தோகாத்வரி, நிறைய யாகங்கள் பண்ணவர். அவர் வந்து அப்பைய குருகுன்னு அவருக்கு திருநாமம். அவருடைய அந்த வித்வன் மணியினுடைய வித்வான்களில் சிரேஷ்டரான அவருடைய புத்திரனாக ஸ்ரீ ரகுநாத தீட்சித கவிஹி. ரகுநாத தீட்சிதன்னு சொன்னால் அவரும் யாகம்லாம் செய்தவர், அதற்கு மேலே கவியாகவும் இருந்தவர். அவர் வந்து குணங்களால், தன்னுடைய ஆச்சரியமாக நல்ல குணங்களால் அவர் சோபிக்கின்றார் அப்படின்னு தகப்பனாருக்கு ஒரு மங்களாசாசம் முறையாக அவரோட புகழ் அதில் பாடியிருக்கார். அண்மையும் பார்த்தோம்னா காஞ்சி மண்டல மண்டனசிய மகினஹ கர்நாட பூபிருத் குரோஹோ திகந்த காந்த யசசஹ தாத்தாச்சாரியஸ்ய. ஸ்லோகத்தில் தாத்தாரியஸ்யந்தான் இருக்கு. இவர் தாத்தாச்சாரியஸ்யன் போட்டர். தாத்தாரியஸ்ய எம் பாகினேயம் விதுஹு அஸ்ய அஸ்தோகாத்வர கர்த்துஹு வித்வன்மனேஹே அப்பைய குரோஹு புத்திரஹ ஸ்ரீ ரகுநாத தீட்சித கவிஹி குணைஹி பூர்ணஹ ஏதத்தே. அதாவது காஞ்சி தேஷ்கே பூஷன், காஞ்சி தேசத்துக்கு ஒரு பூஷணமாக இருந்த பிரசஸ்த யஜ்ஞோங்கே கர்த்தா, புகழ்பெற்ற யாகங்களை செய்தவர், சோமயாகம் போன்ற யாகங்களை செய்திருப்பார். அப்புறம் கர்நாடக தேஷ்கே ராஜா கிருஷ்ணராஜக்கே குரு, அவருக்கு குருவாக இருந்தவர், கிருஷ்ணதேவராயிருக்கு. அப்புறம் திகந்த கியாத கீர்த்தி தாத்தாச்சாரியக்கே பாகினேய, அப்படிப்பட்ட ஒரு பெரும் புகழ் வாய்ந்த தாத்தாச்சாரியத்துக்கு பாஞ்சான்னு சொல்வார் இந்தியில். சகோதரனுடைய மகனாக யார் இருந்தாரோ, எவரை உலோகமானது அறியுமோ, உன்ஹி ஜோதிஷ்டோமாதி யஜ்யோங்கே கர்த்தா, அவரே ஜோதிஷ்டோமாதி போன்ற ஜோதிஷ்டோமங்கள் போன்ற யாகங்கள்லாம் செய்தவர். அப்படிப்பட்ட வித்வத் வரேன்ய அப்பைய தீட்சித்துக்கே புத்திர ஸ்ரீ ரகுநாத தீட்சித் நாமக் கவி சமஸ்த குணோசே பூர்ண ஹோக்கர் விருத்தி பிராப்த கர்ரஹே. அப்படிப்பட்ட அந்த அப்பைய தீட்சிதருக்கு ஸ்ரீ ரகுநாத தீட்சிதன்னு ஒரு புத்திரர். அவரும் கவியாகவும் இருந்து கொண்டு தீட்சிதராகவும் இருந்தவர். அவர் தன்னுடைய குணங்கள்னால் நிறைந்து விளங்குகிறார்னு தாற்பயம். இப்போ வியாக்கியானத்துக்கு போகலாம். அதுனா கவிஹி, அதுனானா இப்பொழுது. முதல் மங்கள ஸ்லோகம் மூலமாக ஆஷீஹி அப்படின்ற ஆஷீரூபமாக ஆசீர்வாதம் செய்யக்கூடியதா, அல்லது தன்னுடைய அந்த கேட்பவர்களுக்கு படிப்பவர்கள் நல்லது ஏற்பட வேண்டும் என்ற எச்சியோடு கூடிய அந்த மங்கள ஸ்லோகம் செய்த பிறகு ஸ்வகீய காவிய ரச்சனா சாமர்த்திய பிரகடனாய, தன்னுடைய எப்படிப்பா உனக்கு எங்கேருந்து சாமர்த்தியம் வந்தது இந்த காவியத்தை பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டால், அது தன்னுடைய பரம்பரையை கோட் பண்ணிக்கிறாராம். அதில் அதன் மூலமாக தன்னுடைய காவிய ரச்சனத்தில் தனக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியத்தை காண்பிப்பதற்காக பூர்வஜ பிரசம்சா பூர்வகம், பூர்வஜகன முன் தோன்றியவர்கள் அவருடைய புகையை கூறுவதன் மூலமாக ஸ்வஸ்ய கோவிதத்வம், தன்னுடைய அந்த மேதா விலாசத்தை பிரபஞ்ச எண்ணு அதை தெரிவித்துக் கொண்டு சிக்கீஷிதம் கிரந்தம் பிரதிஜானீதே. இந்த இந்த இந்த காஞ்சியின் தான் ஆரம்பிக்க போகிறது. அதனால் தான் எழுத ஆசைப்பட்ட கிரந்தத்தையும் இதிலிருந்து சூச்சிப்பிக்கிறார். காஞ்சி மண்டலசிய காஞ்சி நகரி ராஷ்டிரசிய. காஞ்சி மண்டலம் சொன்னால் காஞ்சி நகரி, அந்த அதில் இருக்கக்கூடிய ராஜ்யம். அதுக்கு மண்டனக பூஷண பூதக, பூஷணமாக இருந்த தஸ்ய அவருடைய ஸ்வகீய வித்வத் பிரபாவேன காஞ்சி ராஜதானியாம் பிரசித்தஸ்ய இதி பாவக. தன்னுடைய ஒரு வித்வத்தினாலேயே, அந்த பிரபாவத்தினாலேயே காஞ்சி ராஜதானிக்கு ஒரு அதில் ரொம்ப பிரசித்தமாக இருந்தவர். மக்கீநகன் சொன்ன பிரசஸ்த யஜ்ய கர்த்துகோ, மக்கீநகன் சொன்ன ரொம்ப புகழ்பெற்ற யஜ்யங்கள் எல்லாம் செய்தவர் அப்படின்னு வச்சுக்கலாம். அவருடைய அந்த பிரசம்சார்த்தத்துக்காக மதுப்புன்னு பிரத்யேகத்தை பயன்படுத்தியிருக்கார். மக்கி அப்படின்னு பயன்படுத்தியிருக்கார் மக்கின் சப்தம். அதுக்கு ஒரு பிரமாணம் கட்டிருக்கார், பூமனிந்தா பிரசம்சாசு இத்தியாதித்தேகன்னு. அந்த இனி அந்த இனி மது பிரத்தியம் இது இன் ரூபத்தை எடுத்துக்கும். கர்நாட பூபிருத்தக, பூபிருத்துன்னு சொன்னால் ராஜா, பூபிருத் பூமிதரே நிருப்பேன்னு அதுக்கு ஒரு பிரமாணம் காண்பிக்கிறார். பூபிருத்துன்னு சொன்னால் பூமிதரக நிருப்பே, மலைக்கும் பொருந்தும் ராஜாக்கும் பொருந்தும். கர்நாட தேசாதிபத்தேகே ராஜ்யக, கர்நாட தேசத்துக்கு அதிபதியாக இருந்த ராஜ்யா ராஜா யாருன்னு கேட்டால் கிருஷ்ணராய சம்யகா, கிருஷ்ணராயர் என்ற பெயரை உடையவர். அவருக்கு குருஹோ வேதாதேகே அத்தியாபகசிய. இப்போ அவருக்கு குரு இல்லாட்டி பொதுவாக ஒரு ஆச்சாரியா இருந்திருக்க, வேதம் முதலியவற்றை அத்தியாபனம் செய்தவர்னு தாத்பரியம். இதில் நமக்கு ஒரு விஷயம் தெரிவிக்கிறதுக்காக ஒரு டீவியேஷன் அவரே நடத்த போறார். என்ன சொல்றாருன்னா, எத்யபி சான் சியான் நிஷேகாதிக்கு குருஹு இத்தமராது நிஷேகாதீனி கர்மாணி யஹ கரோதி யசா விதி சம்பாவயதி சான்னேன ச விப்ரோ குரு ருச்சத்தேன்னு. இது எதுக்குன்னு சொன்னால், கர்ப்பாதானம் முதலவைகள்னு அப்பா தான் பண்ணுறார் பொதுவாக ஒரு குழந்தைக்கு, அவரே அன்னப்பிராசனம் இத்தியாதிகள்லாம் பண்ணுறதுனால அவர் தான் ஆக்சுவலாக குரு பொதுவாக பார்த்தா. இது மனுஸ்மிருதேஷ்ச மனுஸ்மிருதி இப்படி சொல்கிறது, நிஷேகாதீனி கர்மானி யக கரோதி யசா விதின்னு சாஸ்திரம் விதிக்கப்பட்ட முறையில் இதெல்லாம் பண்ணுறது, அவர் தான் குருன்னு சொல்கிறது. இருந்தால் கூட கர்ப்பாதானாதி சம்ஸ்கார கர்த்துகு பிதுரேவ குருத்வம் சம்பவதி. அப்போ அப்பாவுக்கு தானே இந்த குருத்வம்ன்றது சித்திக்கும், குருத்வம்னா குருவாக இருக்கும் தன்மை, ஏன்னா அவர் தான் கர்ப்பாதானம்லாம் பண்ணுறாருன்னு சொன்னால் ததாப்பி ததா அத்த அசம்பவாது, இங்கே அது பொருந்தாது. அதனால அத்தியாபகசியைவ குருத்வம். இது ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய இது விஷயமாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ண முடியாது நிறைய எனக்கு தோன்றுறது. ஏன்னா ராஜாவுக்கு குருனா குரு தான், அது ஒன்றும் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக இந்த வியாக்கியாத்தா பண்ணுறதுக்கு அத்தியாபகசீவ குருத்வம் கிரந்த கர்த்துகு அபிப்பிரேத்தம். அதனால அத்தியாபகரா இருந்ததுனாலேயே அவருக்கு குருத்வம் குருவாக இருக்கும் தன்மை கிடைத்தது. அந்நியதா கர்நாட பூபத் பிதுகு இத்தியவ குருயாத், அல்லது கர்நாட பூபத் குருஹோன்னு சொல்றதா பிதுகுன்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்றார். இது அடியனுக்கு கொஞ்சம் அதிகப்படியா தோன்றது, இந்த இடம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் அந்த வாக்கியத்தை உரிமையா அடியன் அதை விஞ்ஞாபிக்கிறேன். ததாச்சாக மனுரபி அல்பம் வா பகுவா எஸ்ய ஸ்ருதஸ்யோபகரோத்தியா தமபீக குரும் வித்யாத்துன்னு. இது தேசிகன் சுவாமி தேசிகன் போன்றவர்கள்லாம் நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் கிரந்தத்தில் காண்பிக்கிறார். கொஞ்சோண்டு கேட்டால் நிறைய கேட்டாலும் நம்ம கேட்டதை நல்லா புரிய வைக்கிறதுக்கு அல்லது புரிந்து கொள்வதற்கு ஒத்தாசை செய்தவர்கள்லாம் கூட அவர்களையும் குருவாக நாம் பாவிக்க வேண்டும்னு. ஏவம்ச்ச குரு சப்தேன அத்தியாபக கிரகணே ந தோஷ இத்தி அலம் அப்பிரஸ்துத பல்லவி தேன, இதான் அவரே சொல்லுகிறார். அதனால குரு சப்தத்தினால இங்கே அத்தியாபகரை தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும்னு போரும் அலம் தேவையில்லாத. இப்போ இது நமக்கு விஷயம் இல்லை, இது வந்து இங்கே முளைக்க வேண்டான்ற மாதிரி அது இது பண்ற. அப்புறம் திகந்தேஷு காந்தம் மனோகரம் ஷாபியம் இது யாவது யசகா கீர்த்தி யசிய, அனைத்து திசைகளிலும் நல்ல நல்ல யசஸை உடையவர், கேட்பதற்கு நல்ல ஷாவியமா இருக்கக்கூடிய யசஸை உடையவர். தாத்தாரியசியன்னு சொன்னா தாத்தாச்சாரியசிய, அது தாத்தாச்சாரியன் சொல்றாலே தாத்தாச்சாரியசிய. எம் யாருன்னா அப்பைய குரும் பாகினேயம், அவருக்கு அந்த தாத்தாச்சாரிக்கு பாகினேயராக பகினி புத்திரம் தான் பாகினேயா. பகினி சப்தாத்து அப்படின்னு ஒரு அதுக்கு பிரத்யேகத்துக்காக சொல்லிக்கிறார். ஸ்வஸ்ரீயோ பாகினேய சாத் இத்தியமரக, ஸ்வஸ்ரீ ஸ்வஸ்ரீயா அப்படின்னு இது இருக்கான் சினனின் பாகினேயன் இருக்கான். அமரகோஷன் சொல்றது விதுஹு ஜானந்தி, யார் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னால் லோகாக இது சேஷகா, லோகாக அதில் இல்லை இந்த உலகம் இந்த லோகத்தில் எல்லாம் இப்படி அவர்களுக்கு தெரிந்த விஷயம் இது. வித ஞானே, விதுன்றது தாத்துக்கு அறிந்து கொள்ளுதல், ஞானம்ன்ற அறிவை சார்ந்தது. அஸ்ய தாத்தாரிய பாகினேயஸ்ய அஸ்தோகானாம் பகூனாம் அத்வரானாம் ஜோதிஷ்டோமாதி யாகானாம். அந்த தாத்தாரிய பாகினேயர் யாருன்னு கேட்டால் அந்த அப்பைய குரு இருக்கார் இல்லையா, அவர் நிறைய அஸ்தோகானாம் பகூனாம் நிறைய யாகங்கள் அத்வரானாம் ஜோதிஷ்டோமாதி யாகானாம் ஜோதிஷ்டோமம் போன்ற யாகங்களை எல்லாம், அதுக்கு அத்வர சப்தத்துக்கு சொல்றார் யஜ்ஞ சவோத்வரோ யாக சவஹ சவனம்னு சொல்வா பிராத்தவனம்லாம் யஜ்ஞ சவஹ அத்வர யாக இதெல்லாம் சமான அர்த்தம் அப்படின்னு அமரகோஷம் சொல்றது. கர்த்துகுனு அனுஷ்டாத்துகு அவைகளெல்லாம் அனுஷ்டித்தவர். வித்வத்சு பண்டிதேஷு மனேஹே ஸ்ரேஷ்டஸ்ய வித்வன் மணிகின்னு சொன்னா பண்டிதர்களில் சிரேஷ்டமாக இருந்தவருடைய யாரு, அந்த அப்பைய குருஹோ அந்த அப்பைய குருனுடைய அப்பைய தீட்சிதஸ்ய ஏஷ பிரசித்தா புத்திரா இந்த புத்திரன் இப்ப சொல்லப்படுறோம் ஸ்ரீ ரகுநாத தீட்சிதன் அவர் ரொம்ப பிரசித்தம் அவரும் பிரசித்தமாக இருந்தவர். ஸ்ரீ ரகுநாத தீட்சிதாக்கிய கவிஹி அதற்கால் கவியாக இருந்தவர். குணைஹி சௌஷீல்யாதிகைஹி குணைஹின்னு சொன்னா சௌஷீல்யம் போன்ற குணங்களினால் பூர்ணஹா சன்னு ஏததே பூர்ணமாக இருந்து கொண்டு அவர் வர்ததேன்னு அவருடைய புகையானது வளர்ந்து கொண்டு இருக்கிறதாம். இது ஷார்தூல விக்கிரீடிதன்ற விக்கிரீடிதன்ற விருத்தம் ஷார்தூல விக்கிரீடிதம். அதுக்கு சூர்யாஸ்வைர் மசஜா ததா சகுரவஹா ஷார்தூல விக்கிரீடிதம்னு அதுக்கு ஒரு லட்சணம் இருக்கு. இது இந்த விருத்தங்க விருத்தரத்னாகரத்தில் அந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் அது வரக்கூடியது. இந்த விருத்தம் இந்த பத்தியத்துடைய விருத்தம் வந்து ஷார்தூல விக்கிரீடிதம். காஞ்சி மண்டல மண்டனஸ்ய மகின கர்நாட பூபத் குரோஸ்தாத்தாரியஸ்ய திகந்த காந்த யசசோயம் பாகினேயம் விதுகு அஸ்தோகாத்வர கர்த்துரப்பைய குரு ரசியேஷ வித்வன்மனேஹே புத்திர ஸ்ரீ ரகுநாத தீட்சித கவிஹி பூர்ணோ குணை ரேததே. இதான் அதற்கு அர்த்தம் வியாக்கியான பிரகாரம் அஸ்மத் குரு பரம்பராய நமஹ.